காட்சிகள் கண்ணோடு ஜன்னலை திறக்கின்ற போது இந்த பூமியிலே அந்த சாலையிலே என் மனக்கூரை கீழே கிழக்கு டீ கடை முன்னாலே அழகு நாய்க்குட்டி தூங்க ஒரு மாடு புறா மெல்ல ஓடி வரும் என் மேலின் தோளில் ஏற தன் வீட்டு திரைகளை மூடாமல் மூடிய பெண்ணாள் மேலாடை களையவும் வேறாடை அணியவும் செய்தாலே என்னென்ன காட்சிகள் கண்ணோடு ஜன்னலை திறக்கின்ற போது இந்த பூமியிலே அந்த சாலையிலே என்ன காட்சிகள் கண்ணோடு ஜன்னலை திறக்கின்ற போது இந்த பூமியிலே